கிட்ட ததுமி தந்தானா, இதய ஒலியின் ஜதியில் எனது தில்லானா. தகிட்ட ததுமி தகிட்ட ததுமி தந்தானா, இதய ஒலியின் ஜதியில் எனது தில்லானா. இருதயம் அடிக்கடி இறந்தது எந்தேனா, என் கதை எழுதிட மறுக்குது எந்தேனா. இருதயம் அடிக்கடி இறந்தது எந்தேனா, என் கதை எழுதிட மறுக்குது எந்தேனா. சுதியும் லயமும் ஒன்று சேர தகிட்ட ததுமி தகிட்ட ததுமி தந்தானா, இதய ஒலியின் ஜதியில் எனது பிள்ளானா. தகிட்ட ததுமி தகிட்ட ததுமி தந்தானா, இதய ஒலியின் ஜதியில் எனது பிள்ளானா. அலையில் அலையும் குமி தெரியும் தெரிந்தும் மனமே கலங்காதிருமே. மனிதன் தினமும் அலையில் அலையும் குமி தெரியும் தெரிந்தும் மனமே லலலலல. தாழம் இங்கு தப்பவில்லை, யார் மீதும் தப்பு இல்லை, கால்கள் போன பாதை எந்த நில்லை. தகிட்ட ததுமி தகிட்ட ததுமி தந்தானா, இதய ஒலியின் ஜதியில் எனது தில்லானா. இருதயம் அடிக்கடி இறந்தது தருகிறதோம் தருகிறதோம் தருகிறதோம், என் கதை எழுதிட மறுக்குது. சுதியும் லயமும் ஒன்று சேர தகிட்ட ததுமி தகிட்ட ததுமி தந்தானா, இதய ஒலியின் ஜதியில் எனது தில்லானா. இது ஒரு ரகசிய நாடகமே, அலைகளில் குலுங்கிடும் ஓடம் நானே. இது ஒரு ரகசிய நாடகமே, அலைகளில் குலுங்கிடும் ஓடம் நானே. பாவம் உண்டு பாவமில்லை, வாழ்க்கையோடு கோபமில்லை, காதல் என்னை காதலிக்கவில்லை.